పరితాపము గనియాడిన పలుకుల మరచిది పోత పరితాపము గనియాడిన పలుకుల మరచిది పోత పరితాపము గనియాడిన పలుకుల మరచిది పోత పరితాపము గనియాడిన పలుకుల మరచిది పోత పరితాపము గనియాడిన పలుకుల మరచిది పోత పరితాపము గనియాడిన పలుకుల మరచిది పోత పరితాపము. పరమగు బంగారు మెడలు పరమగు బంగారు మెడలు పరమగు బంగారు మెడలు పరమగు బంగారు మెడలు పరమగు బంగారు మెడలు పరమగు బంగారు మెడలు మెరయు పది కోటల పై పరమగు బంగారు మెడలు మెరయు పది కోటల పై కరు మగరిగమ పరితాపము మగరిగమ పరితాపము దబదమ పదదబ మగరిగమ పరితాపము పదబ మదదబ మగరిగ మగరి దరిగమ పద తదదమ పరితాపము దదబ బదబ మగరి గ మగరి దరి గ మగరి దరి గ మ మగరి దరి గ మ పద దప మగరి దరి గ మ పద మ పద తదదమ పరితాపము ಸುತ್ತ ಸುತ್ತವ ಕನಶ್ರೀ ರಮಣ್ಣ ಬಿನತ ಸುತ್ತವ ಕನಶ್ರೀ ರಮಣ್ಣ ಬಿನತ ಸುತ್ತವ ಕನಶ್ರೀ ರಮಣ್ಣ ಬಿನತ ಸುತ್ತವ ಕನಶ್ರೀ ರಮಣ್ಣ ಮನಸಾರಗತೆ ವಿಂಟದ ಪದ ಪದ ಸ ಸ ನಿ ನಿ ನಿ ದ ದ ದ ಮ ಪ ಪ ಮತ ಪೇ ದ ಮ

ಗಮ Thank you. ಕವಿಬೃಂದಾದಿ ಸಂಹೂತಂ ಗುರುಗು ಗಮಗೀತಂ ಕವಿಬೃಂದಾದಿ ಸಂಹೂತಂ ಕುಮಾರ ಗುರುಗು ಗಮಗೀತಂ ಕವಿಬೃಂದಾದಿ ಸಂಹೂತಂ ಕುಮಾರ ಗುರುಗು ಗಮಗೀತಂ ಕವಿಬೃಂದಾದಿ ಸಂಹೂತಂ ಕುಮಾರ ಗುರುಗು ಗಮಗೀತಂ ಪಗಿತಂ ಸಗರಿದ ನಿರಿದ ನಿಧ ನಿಧ ಪಾದ ನಿ ಕುಮಾರ pani da pa ma da pa ma gari ta bi ga ma pa da ta ti ku ma da sa gari ta ni da pa da ni da gari ta ni da pa ma gari ta ti sa ti ga ma pa da ni da pa ma gari ta ti ga ma pa da ni da ni da ni gari ta ni da ri ta ni da ni ta ni da pa da gari ta ni da gari dani da pa ma gari Oh, ρεζού πουτσού και την νιάγε μα βορέτου πουτσού και την νιάγε μα βορέτου πουτσού και την νιάγε μα βορέτου πουτσού και την νιάγε μα

ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சி மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சி மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சி. காமிதார்த்த பலதாயக துறவரங்க, காமிதார்த்த பலதாயக துறவரங்க, சுவாமிநாத மரக்கத செய்த தரிச காமிதார்த்த பலதாயக துறவர், சுவாமிநாத மரக்கத செய்த காமிதார்த்த பலதாய துறவர, சுவாமிநாத மரக்கத செய்த தரிச காமி துறவர, சுவாமிநாத மரகத செய்த தரிசனி தபகரி தனிதரிசனி தபகரி தனிதரிசனி தபகரி தனிதரிசா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா. தரிக்குமடியவர் துதிக்க வளர்ச்சியிலா, தரிக்குமடியவர் துதிக்க வளர்ச்சியிலா, தரிக்குமடியவர் துதிக்க வளர்ச்சியிலா, தரிக்குமடியவர் துதிக்க வளர்ச்சியிலா, தரிக்குமடியவர் துதிக்க வளர்ச்சியிலா, சீதம்பர பாரதி கிணியவரமதி அருள்வேலா, சீதம்பர பாரதி கிணியவரமதி அருள்வேலா, தீனம் தீனமு அதிர்க்கு விடமென உதிர்க்கு மயில்வள் அதிர்குலவிய வழி திக்கு மகிழ்வு, அதிர்க்கு விடமென உதி மயில்மலை அதிர்குலவிய வழி திக்கு மகிழ்வு, தரிதனி தபகரி தனிதனி தாதரி கபரி கபரி தனி ரவத கபகரி மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சி மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கம்மா மயூர மீதிலேறிவா, என்னை ரட்சிக்கவா, என்னை ரட்சிக்கவா, என்னை ரட்சி. ಉಳ್ಳಸಂ ಮಾಯಿಂತ ತುಳಸಂ ಮಾಯಿಂತ ತುಳಸಂ சதர்வீதி.

Thank you.

back. Shalila, manogara, sajala ja. ಹೃದಯ ಹೃದಯ ವ್ರಜ ತರುಣಿ ಜನ ಮನ ಮೋಗನ ಕರಗತಿ ಸಜ್ಜನ ಜಲ ಜಮ ಹೃದಯ ಹೃದಯ ವ್ರಜ ತರುಣಿ ಜನ ಮನ ಮೋಗನ ಕರ ಅತಿ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪ ಸರಸ ಲೋಚನ ತನ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪ ಗರಿ ಗಮ ಪ ಮಗ ಮ ಪ ಮ ಗರಿ ಗಮ ಪ ಮ ಪ ಮ ಪ ಮ ಗರಿ ಗ ಗರಿ ಗಮ ಪ ಮಗ ಮ ಪ ಮ ಗರಿ ಗಮ ಪ ಮ ಪ ಮ ಮಗರಿಕಿಟ ಜನ ಸೋಮ ಪಸ ನೀರಿ ದಪ್ಪ ನೀಪ ನೀಪ ನೀಪ ಮಗ ಮತ್ತರಿ ಕಿಟ ಜನ ಸೋಮ ಪಸ ನೀರಿ ದಪ್ಪ ನೀಪ ನೀಪ ನೀಪ ಮಗ ಮಲಿತ ಚಿಕುರ ಮಾಯೂರ ಮಕುಟರ ನವ ನವ ವನವಿದ ಮಾಲಾದರ ಇದಲಲಿತ ಚಿಕುರ ಮಾಯೂರ ನವ ನವ ವನವಿದ ಮಾಲಾದರ ಇದಲಲಿತ ಚಿಕುರ ಮಾಯೂರ ನವ ನವ ವನವಿದ ಮಾಲಾದರ ಇದಲಲಿತ ಚಿಕುರ ಮಾಯೂರ ಮಗುಗದರ ನವನವ ವನವಿದ ಮಾಲಾದರ ಗೀತ ಕಲಿತ ಸ್ಮಿತ ಶೋಭ ಕಮಲ ನಯನ ತರುಣಾದರ ಮುರಳೀದರ ಕರುಣಾಕರ ಕಲಿತ ಸ್ಮಿತ ಶೋಭ ಕಮಲ ನಯನ ತರುಣಾದರ ಮುರಳೀದರ ಕರುಣಾಕರ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪ ಸರಸ ಲೋಚನ ಪ್ರಿಯಕರ ಮೃದು ವಚನ ಸರಸರ ತನ್ನ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪ ಕನು ಲಾರ ಜೂಡವೆ ಲವಣ್ಯ ರಾಮ ಕನು ಲಾರ ಜೂಡವೆ ಅತಿ ಲವಣ್ಯ ರಾಮ ಕನು ಲಾರ ಜೂಡವೆ ಅತಿ ಲವಣ್ಯ ರಾಮ ಕನು ಅತಿ ದಯಾವಣ್ಯ ಸಮಕನು ಜೂಟವೇ ಜೀವನಿತ ಗೀತ ಉದಯ ಜೀವನಿತ ಗೀತ ಉದಯ ಜೀವನಿತ ಗೀತ ಉದಯ ಜೀವನಿತ ಚೀತ ಕೂತ ಚೀತ ಕವಾಜಿ ಅನ್ಯದ ಶಿವನಿತ ಚೀತ ಚೀತ ಕರ ಸರ ಅನ್ಯದ ಸಯವನ್ಯ ಕೂಡ ಜೂಡಬೇ ಬೇರೆ ರಾಮ ನೀ ಮನಸು ನೀ ತೊಗದು ನೀನು ಬೇರೆ ರಾಮ ನೀ ತಿನ್ನು ಬೇರೆ ರಾಮ ನೀ ಮನಸು ನೀ ತೊಗದು ನೀನು ಬೇರೆ ರಾಮ ನೀ ಮನಸು ನೀ ತಾಮಸಮದ ದೈವ ಮೇಲೆ ತಾಮಸಮದ ದೈವ ಮೇಲೆ ತಾಮಸಮದ ದೈವ ತಾಮಸಮದ ದೈವ ತಾಮಸಮದ ದೈವ ಮೇಲೆ ಜಾಗರಾಜನು ಲಕ್ಷ್ಮಿಯ ತಾಮಸಮದ ದೈವ ಮೇಲೆ ಜಾಗರಾಜನು ಕೃಪಜೂಡಾಮಣಿ ತಂದುದೇ ಕೃಪಜೂಡಾಮಣಿ ತಂದುದೇ ಕೃಪಜೂಡಾಮಣಿ ತಂದುದೇ ಕೃಪಜೂಡಾಮಣಿ ತಂದುದೇ ಭಗದಾದಿನ್ ಕಿಲೋ ತೆರದೆ ಭಗದಾದಿನ್ ಕಿಲೋ ತೆರಡೆ ಪಗದಾದಿನ್ ತಿಲೋ ಜರಗೆ ಪಗದಾದಿನ್ ತಿಲೋ ಜರಗೆ ಚಲಿತನೆ ತುಸಗಿಂತು ಪಣಿ ರಾಜಯನೇ ಮಂಚಿ ಪೂಲು ಗಿಂಚಾರನೆ ಸೌಪಣಿ ರಾಜಯನೇ ಮಂಚಿ ಪೂಲು ಗಿಂಚಾರನೆ ಸೌಪಣಿ ಮಂಚಿ ಪೂಲು ಇಂಚಾಲನ್ನೇ ಬಡು ನೆಡೈನ ರಾಡಾಜನೇ ಬಡು ನೆಡೈನ ರಾಡಾಜನೇ ಬಡು ನೆಡೈನ ರಾಡಾಜನೇ ಬಡು ನೆಡೈನ ರಾಡಾಜನೇ ಬಡು ನೆಡೈನ ರಾಡಾಜನೇ ಜನು ದೇವ ತೀರನ ತೀರನ ತೀರನ ಅದಕ್ಕೆ

நாட்டி மாட்டம் அரைச்சிட்டு போ சின்ன நாட்டி மாட்டம் அரைச்சிட்டு போ சின்ன நாட்டி மாட்டம் அரைச்சிட்டு போ ராம சின்ன நாட்டி மாட்டம் அரைச்சிட்டு போராம சின்ன நாட்டி மாட்டம் அரைச்சிட்டு ಪ್ರಕೃತಿ ನಾರದಾಗಿ ಬಟ್ಟು